శ్రీమాన్ వెంకటనాథార్య కవితాకేసరి వేదాంతాచార్యవర్యో మే సన్నిధత్తాం సదా హృది. యస్య వాగ్వృత్తిపర్యంతాయతిరాజ సరస్వతీ తస్మై వేదాంత గురవే భూయో భూయో నమో నమః. విశుద్ధ విజ్ఞాన ఘనస్వరూపం విజ్ఞాన విశ్రాణనబద్ధదీక్షం దయానిధిం దేహభృతాం శరణ్యం దేవం హయగ్రీవమహం ప్రపద్యే. శ్రీశైలవంశాత్మ పితామహస్తి శ్రీభాసూరే కరుణైక పాత్రం శ్రీదేవనాథార్యక పాత్రబోధం రామానుజార్యం గురువర్యమీడే. పితామహస్యాపి పితామహాయ ప్రాచేతసాదేశ ఫలప్రదాయ శ్రీభాష్యకారోత్తమ దేశికాయ శ్రీశైల పూర్ణాయ నమో నమస్తాతి. పూజంతం రామ రామేతి మధురం మధురాక్షరం ఆరుష్య కవితాశాఖాం వందే వాల్మీకీకోకిలం వాల్మీకే మునిసింహస్య కవితావనచరిణః శృణ్వన్ రామకథానాదం కోనయాతిపరాంగతిం వ్యపిబంధతుతం రామ చరితామృతసాగరం మదృప్తస్థం మునిం వందే ప్రాచేతసమకల్మషం గోష్పదీకృతవారాశిమ్మచకీకృతరాక్షసం రామాయణ మహామాలారత్నం వందే నీలాత్మజం అంజనానందనం వీరం జానకీశోకనాశనం కపీశమక్షహంతారం వందే లంకాభయంకరం మనోజవం మారుతతుల్యవేగం జితేంద్రియం బుద్ధిమతాం వరిష్టం స్వాతాత్మజం వానరయూథముఖ్యం శ్రీరామదూతం శిరసా నమామి ఉల్లంఘిసంధో సలిలం సలీలం శోకవన్హిం జనకాత్మజా. ఆదాయ తేనైవ దాహలంకాం రమామితం రాంజలిరాంజనేయమాంజనేయమతి పాటలాననం కాంచనాద్రిగమనీయ విగ్రహం పారిజాతరమూలమాసనం భావయామి రఘున సంగీతనం ఎత్ర తత్ర రోమ రఘునాథకీర్తనం తత్ర తగతమస్తకాంజలిం బాష్పవారి పరిపూర్ణలోచనం మారుతి నమత రాక్షసాంతకం వేద వేద్యే వరేం శ్రీజాతేతమే వేద ప్రాచేత సాదాసీ సాక్షాద్ రామాయణాత్మన తదుపగత సమాస సంధియోగం సమమధురోపనతార్థవాక్యబద్ధం రఘువరచరితం మౌని ప్రణీతం దశ శిరసశ్చ పదం నిశామయధ్వం శ్రీరాఘవందరసాత్మజమప్రమేయం సీతాపతిం రఘుకులాన్వయరత్నదీపం మాజాను బహుమరవిందదళాయతాక్షం రామం నిశాచర వినాశకరం నమామి. వైదేహీ సహితం సరద్రుమతనే హైమే పుష్పకమాసనే మణిమయే వీరాధనే సుస్థితం అగ్రే వాదయతి ప్రభంజనదే తత్వం మునిభ్యః పరం వ్యాఖ్యాంతం భరతాదిభిః పరివృతం రామం భజే శ్యామణం. శ్రీ సీతాలక్ష్మణ భరత శత్రుఘ్న హనుమత్ సమేత శ్రీ రఘునందన వర బ్రహ్మణే నమః. వాల్మీకి రామాయణత్తை పొరుத்தவரைக்கும் சீதா பிராட்டி சக்கரவர்த்தி திருமகன பாக்கறதுன்றது அந்த கல்யாண நிகழ்ச்சியில்தான், அதுக்கு முன்ன எதுவும் கிடையாது. ஆனா இவளுடைய எண்ணங்கள் எப்படி எல்லாம் இருந்திருக்கும் என்பதை கவிகள் பல பிரகாரமா சொல்லியிருக்கா. மீதி ராமாயணங்கள் எல்லாமும் இருக்கு. ஆகையால இப்ப அந்த கவிகள் சொன்னதெல்லாம் மிதிலா நகரத்துல இருக்கிறவாளோ அவ பார்த்ததோ, இது சென்னக்கரை இவரை பார்த்ததோ சொல்லிருக்கு. மிதிலாபட்டினத்துல இருக்கிறவான்னு சொல்லச்சு அவள் பார்த்ததுன்றது குறவுதான், ராமரை பார்த்தது குறவுதான், அதை பத்தி வர்ணனை பண்ணது குறவுதான், கம்பனாச்சரியமா வர்ணனை பண்ற இப்படி எல்லாம் இருந்திருக்கு. இப்போ வால்மீகி பிரகாரத்துக்கு எடுத்துட்டு போனாக்க வால்மீகியில சொல்றது, சீதா பிராட்டிய சர்வலட்சண சம்பன்னையா இருந்துருக்குல்ல, சீதா பிராட்டிய கொண்டு வந்து நிறுத்துற வர எதிர வர பாவம் அவ பார்த்து எதிர ராமருக்கு எதிர తతస్సీతాం సమానీయ సర్వాభరణ భూషితాం పద్మాం పద్మవియుక్తాం వై కేశవాహంకచ్యుతామివ విద్యుత్ ప్రభాం విశాలాక్షీం స్నిగ్ధకుంచితమూర్ధజాం சம்சாங்கிதேன க்ஷௌமேண கிஞ்சித் பீதேன சம்ருதாம் வாசிதேனோத்தரியேண சுரக்தேன சுசம்ருதாம் சமக்ஷமக்னே சம்ஸ்தாப்ய ராகவாபிமுகே ததாம் அப்ரவீத் ஜனகோ ராஜா கௌசல்யானந்தவர்தனம். அப்படி அக்னிக்கு எதிராக அவளை உட்காந்து வச்சுட்டாரு. எப்படி இருக்கா, வித்யுத் பிரபாம் விசாலாட்சிம் ஸ்னிக்த குஞ்சிதமோத்தஜாம். வித்யுத் பிரபாம் மின்னல் மாதிரி இருந்திருக்காள். அந்த மின்னல் மாதிரி பிரப, அந்த காந்தி இன்னும் இந்த மின்னல்னு சொன்னதுக்கு இது கொடி போல இருக்கிறான்றதுனால மின்னல்னு சொல்லணும். அந்த ஒரு க்ஷணம் பார்க்க செய்ய அந்த தேஜஸ் நம்ம கண்ணை அப்படியே இழுத்துரும், நம்ம அப்படியே பார்க்க முடியாத கண்ணை மூடிட்டுருவோம். அப்படிப்பட்ட ஒரு தேஜஸ், அந்த ஒரு க்ஷணம் தான் பிரகாசிக்கிறதே, இன்னும் எவ்வளவு நாள் பிரகாசிக்க கூடாதுன்னு நம்ம ஆசைப்படுற ஒரு விஷயம் மின்னல். அது அப்படி மின்னல் மாதிரி இருந்துருக்கலாம். விசாலாட்சி பெருமாள் தான் பத்மதள பத்ராட்சம் சிம்ம விக்ராந்த காமினம் தன்யா பசந்தி மேநாதம் கிருதஜம் பிரியவாதீனம் சீதா பிராட்டினுடைய வாக்கியம். பெருமாள் தான் பெரிய விசாலாட்சனாக இருந்திருக்காருன்னு, பெருமாள் தான் தாமரை பூ போல திருக்கண்களை உடையவர்னு சொல்லிட்டு இருக்கணும்னு அவசியம் இல்ல. என் பொண்ணு ஒன்னும் குறவில்லை அவருக்கு. விசாலாட்சி இவள் எப்படி இருந்திருக்கா தெரியுமா, அவருக்கு தாமரை கண்களாக இருந்திருக்காருன்னா இவளும் அதுக்கு ஒண்ணு அசிதேட்சணா தஞ்சேயம் அசிதேட்சணான்னு இவளுடைய கண்ணழக பார்த்து அவர் அப்படியே ராமர் மோகிச்சேரான். ராமரையே மோகிக்கும்படியான கண்ணழகம். அந்த கண்ணழகே என்னத்துக்காக இந்த கண்ணுல போய் இவ்வளவு சொல்றா, எல்லாரும் கண்ணழகு கண்ணழகுன்னு சொல்றா அப்படின்னா அதுக்கு ரெண்டு காரணம் இருந்திருக்கு. ஒரு காரணம் என்னன்னா வாத்சல்யத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு அந்த இந்திரியம் அந்த கண்ணு. அவர் அகவாயில் இருக்கக்கூடிய வாத்சல்யத்தை வெளிப்படுத்தக்கூடியது கண்ணுதான். அது பிராட்டியின் இடத்துல அவளுக்கு சமஸ்த ஜனனியும் வந்தே சைதன்யஸ்தான்யதாயினியும் ஸ்ரேயசீம் சினிவாசஸ்ய கருணாமிவரூபிணீம் பிராட்டிய சொல்லச்சு சொல்றார். சமஸ்த ஜனனியும் வந்தே சைதன்யஸ்தன்யதாயினியும் சைதன்யஸ்தன்யத்தை கொடுக்கிறவளாக இருந்துருக்க, அந்த பெருமாளுடைய கருணைக்கு ஒரு ரூபம் கொடுத்தமானாக்கா அது யாரா இருந்துருக்கோம்னா அது பிராட்டியதாக பிராட்டியாகத்தான் இருந்துருக்குமா. அனுகிரகமயம் வந்தே நித்தியம் அஜ்ஞாத நிகிரகம். பிராட்டியினுடைய டிக்ஷனரியில நிகிரகம்ன்ற வார்த்தையே கிடையாதான். எப்படி நிகிரகம் பண்ணணும்ன்றதே பிராட்டிக்கு தெரியாதான். பாப்பா நாம்பா சுபா நாம்பான்னு சொல்லி சொன்னா கூட இவர் சொல்லுவ, பாப்பம் பண்ணவனா இருந்தாலும் சரி நல்லவனா இருந்தாலும் சரி மித்ரபாவேன்னு சம்பிராப்தம் நெத்தஜெயும் கத்தஞ்சனு ஒருத்த நண்பன்ற முறையில வந்துட்டான்னாக்கா அவனை நான் விடமாட்டேன் எப்பவும் அப்படின்னு எல்லாம் பெருமாள் சொல்றேன். அதுக்கு மேல ஒரு படி போறா நகச்சின் அபராத்தியத்தின்னு சொன்னவள் சீதா பிராட்டி. ஆகையால அவளுடைய கண்ணழகு பெருமாளுடைய கண்ணழகையும் விஞ்சி இருந்ததாக இருந்திருக்கு. அப்பேற்பட்ட கண்ணழக உடையவள் விசாலாட்சியும் ஸ்னிக்த குஞ்சிதமோத்தஜாம். அப்படியே தலைய கவுந்துட்டு குனிஞ்சுண்டு வர்றதா அந்த வெட்கத்தெல்லாம் அப்படியே தெரியறதான். அப்போ ஒரு புடவை உடுத்தின்னு இருக்கா. எப்பேற்பட்ட புடவை தெரியுமா, ஹம்சாங்கிதேன க்ஷோமேன கிஞ்சித் பீதேன சம்ருதாம் வாசிதே நோத்தரிஞ்சேன சுரக்தே நசுசம்ருதாம். ஹம்சம் பார்டர் போட்டிருக்கான். ஹம்சம் பார்டர் இது பெரிய விசேஷம். கூரப்புடவை உடுத்தின் இருக்கா. கூரப்புடவையில அண்ணம் பார்டர் போட்டுக்கிறது பெரிய விசேஷம்னு சொல்றது. என் கல்யாணத்தும் போது கூட சொன்னான், இது புடவை வாங்கிட்டு அவாத்துல புடவை வாங்கணும், நம்மாத்துல புடவை வாங்கணும், ரெண்டாத்துலயும் கூற புடவை நம்மாத்துல தானே வாங்குற வழக்கம். அப்ப பாக்கிட்டு அப்பா சொன்னார், ஏண்டா எதனா ஹம்சம் பார்டர் போட்டு எதனா புடவை கிடைக்கிறதா பாருண்டா, இது ராமாயணத்துல சொல்லிருக்கு, அந்த மாதிரி எதனா இருக்கா பாருண்டா. இவ் புடவை உடுத்தின் இருக்க, அந்த புடவை உடுத்தின் இருக்கிற புடவை எப்பேற்பட்ட புடவை என்ன, ஹம்சம் பார்டர் போட்டு புடவையாம். ஹம்சாங்கிதே நக்ஷௌமேன கிஞ்சித் பீதேன சம்ருதாம். கொஞ்சம் மஞ்சளாவும் கொஞ்சம் சேப்பும் மஞ்சளும் கலந்ததாக இருந்துருக்கிற ஒரு கலர்ல ஒரு புடவை. அங்கே தான் இப்ப கூற புடவை அரக்குல ஒருத்திக்கிறா இப்போ. அது ஒன்னாச்சு. வாசித்தேனோ தரியேன சுரக்தேன சுசம்பிரதம். அந்த சேப்பும் எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க, அது வந்து கண் அடிக்கிற மாதிரி அந்த ரத்த சேப்பா இருக்கக்கூடாது, அது சுரக்தமா இருக்கணும். அந்த சிகப்புலயும் ஒரு வித்தியாசம் இருந்துட்டு இருக்கு. இது நன்னா அது பார்க்க கூடியதாக இருந்துட்டு இருக்கிற ஒரு சிகப்பு, அந்த சிகப்போட கூட இருந்துட்டு இருக்கு. அந்த காலத்துல நாம புருஷாலெல்லாம் வேஷ்டி உத்திரின்னு ரெண்டா வச்சுட்டு இருக்க மாதிரி, அவ புடவை கீழ்க்கு ஒரு புடவை, மேலுக்கு ஒரு உத்திரியமோ இன்னொரு வஸ்திரம், ரெண்டு வஸ்திரம் தான் அந்த காலத்துல இருந்தது. அப்புறம் அப்புறம் தான் ஒரே வஸ்திரத்தாலேயே எல்லாம் புடவை ஒட்டிக்கிறதுன்றதெல்லாம் அப்புறம் வந்ததே தவிர, முதல்ல இருந்த காலம் என்னன்னா மேலுக்கு ஒரு தனியா உத்திரியன் தனியா அந்தரியன் தனியா அந்த மாதிரி இருந்ததுதான். அப்படி அந்த மாதிரி ஒரு அலங்காரம் பண்ணிட்டு சர்வாபரண பூஷிதையாக அவ சமக்ஷம் அக்னே சம்ஸ்தாய ரகவாபிமுகே ததா அப்ரவீத் ஜனகா ராஜா கௌசல்யானந்த வர்தனம். அப்ப சொன்னார், யார பார்த்து சொன்னார், பிராமண பார்த்து சொன்னார்னு சொல்லணும், சொல்லல. கௌசல்யானந்த வர்தனம், கௌசல்யானந்த வர்தனம். ஏன் தசரதானந்த வர்தனம் ஆக மாட்டேரா, கௌசல்யானந்த வர்தனம் அதான் ஆகணுமா? என்ன கௌசல்ய மகா தபஸ்வி கௌசல்ய, இதையே பார்த்துட்டு இருக்கா. இப்ப ராவனுக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொன்னையிலையும் முதல்ல ஒரு நல்ல நிகழ்ச்சி எதது உண்டோ அது மொத்தத்தையும் பார்த்து சந்தோஷப்படுறவள்ல முதல்ல இருக்கிறது கௌசல்யதான். அந்த கௌசல்யானந்த வர்தனம்னு அவரை பார்த்து பெருமாளை பார்த்து சொல்றாம், இயம் சீதா மம சுதா சக தர்மச்சரீதவாம் பிரதீச்சதே நாம் பத்ரந்தே பாணி கிருண்ணீஷ்வ பாணினாம். இயம் சீதா மம சுதா, இப்படி எதிர நிக்க வச்சு கைய தொட்டு இந்த சீதை அப்படின்னு சொல்றாராம். இந்த சீதை என்ன சாதாரணமானவளா, எப்பேற்பட்டது தெரியுமா? ஜனகா நாம் குலயகீர்த்திம் அகரிஷ்யதி மே சுதா சீதா பர்த்தாரமாசாத்ய ராமம் தசரதாத்மஜம். எங்க ஜனகருடைய குலத்துக்கே பெரிய பெருமைய கொண்டு வர போறாள், அப்பேற்பட்டவள் எங்க சீதை அப்படின்னு சொல்றாள். என்ன இவளுக்கு சீதா அப்படின்னு சொன்ன உடனேயே அவளுடைய அழகு தெரிஞ்சு போயிடுதான். இந்த அழகுக்கு சாதாரணமா லோகத்துல இது பண்றச்சு கல்யாணம் பண்ணிக்கச்சு ஒவ்வொருத்தர் ஒன்னு விரும்புவா. கன்யா வரையதே ரூபம் மாதா வித்தம் பிதா குலம் என்பதாக சொல்லுகின்றார். இதுல சீதா இருக்காள இவ எப்படிப்பட்டவள் அப்படின்னு கேட்டாக்க, ரொம்ப ஆச்சரியமான ஒரு அழக உடையவள். இவளுக்கு அனுகுணமாக ஒருத்தரவர ராமமர சீதா பர்த்தார மாசாத்ய ராமம் தசரதாத்மஜம். அந்த ஜனகருடைய குலத்திற்கு பெருமையை இவள் சேர்க்க போகின்றாள் அப்படின்னு. எதனால இந்த பெருமை வரப்போறதுன்னா, ராமனை கணவனாக அடைந்து ஜனக குலத்திற்கு பெருமையை சேர்க்க போகிறாள் என்று சொல்லுகின்றார். அப்ப ஜனக குலத்துக்கு ஏற்கனவே பெருமை இல்லையா அப்படின்னா, இருந்திருக்கு, அது ஒரு மாதிரியான பெருமை இருந்துட்டு இருக்கு. அனந்தம் பதமே வித்தம் யஸ்யமே நாஸ்தி கிஞ்சன மிதிலாயாம் பிரதீப்தாயான் நமே கிஞ்சித் பிரதஷ்யதே. ஜனக மகாராஜா யாஜ்ஞவல்க்கிய மகர்ஷின்ற ஒரு சமயத்துல பிரம்ம வித்யை கிரகிச்சு கொண்டு இருந்தாராம். அப்போ இவருடைய நிலை, இவர் எப்படிப்பட்ட ராஜாவா இருந்தாலும் கூட பிரம்மஜானம், இவருடைய பிரம்மஜானத்தை உலகத்தாருக்கு தெரியப்படுத்தணும்னு சொல்லிட்டு இருக்க, அதுக்காக ஒரு திடீர்னு மிதிலாப்பட்டினமே பத்திண்டு போற மாதிரி ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்தினாராம் இந்திரன். அப்போ இவர் காலக்ஷேபம் பண்ணிட்டு இருக்க, இந்த மகாராஜாவோட கூட ஜனக மகாராஜாவோட கூட இன்னும் சில பேர் எல்லாமும் இருந்துட்டு இருக்கா, அவளும் காலக்ஷேபம் பண்ணிட்டு இருக்கா. அவ மொத்த பேர் மிதில பத்திண்டு போயிடுத்துன்னு யாரோ உள்ள வந்து சொல்றா, மிதில பத்திண்டு போயிடுத்துன்னு உடனே நான் என் மடிச்செஞ்சு வச்சிருக்கேன் என் வேஷ்டி வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு அவள் எல்லாம் ஏந்து ஓடி போயிட்டாளாம். ஜனகர் மாத்திரம் ஏந்து போவே இல்லையா, அப்படியே உட்காந்து மேல காலக்ஷேபத்தை சொல்லவும் நான் கேட்டுருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கேன். நீர் மாத்திரம் ஏன் ஏந்து போல அப்படின்னு கேட்டேன். ஜனக அனந்தம் வதமே வித்தம் எசமே நாஸ்தி கிஞ்சன மிதிலாஜாம் பிரதீப்தாயே கிஞ்சதே பிரதக்யதே. அனந்தம் வதமே வித்தம் என்று சொல்ற அனந்தமா இந்த நம்மளுடைய பணம்ன்றது அனந்தம் அளவிட முடியாததாக தான் இருந்துட்டு இருக்கு. ஆனா எசமே நாஸ்தி கிஞ்சன எதுவும் என்னுடையது இல்ல. நாம என்ன பண்ண போறோம், இன்னைக்கு இருக்கோம் நாளைக்கு போயிட்டு போனா எதுவுமே நம்மளுது இல்ல. இது பகவத் சங்கல்ப பிரகாரம் அதெல்லாம் என்ன வந்து ஆசிரியத்திற்கு அது போகணும்னா போக போறது, இருக்கணும்னா இருக்க போறது. நான் என்ன இதுன்னு என்ன இருக்கு, மிதிலாயாம் பிரதீப்தாயாம் நமே கிஞ்சது பிரதக்யதே. அப்ப என்ன இதுன்னு ஒன்னும் போகல. அப்ப நாம என்ன பண்ணணும், மேல காலக்ஷேபம் சொல்லணும், நமக்கு ஒன்னும் போகல அப்படின்னு சொல்றாரு. அப்படிப்பட்ட ஒரு பிரம்மஜானி அவருக்கு அந்த விதத்துல பெருமை இருந்துட்டு இருக்கு. ஆனா அதை காட்டுல பெரிய பெருமைய கொண்டு வந்து சேர்க்க போறாளாம் இந்த சீதா பிராட்டி ராமனை கல்யாணம் பண்ணிட்டு. அந்த ராமன் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, சீதா பர்த்தாரமாசாத்ய ராமம் தசரதாத்மஜம் சீதா. மறுபடியும் சீதான்னு ஒரு வார்த்தையை சொல்ற இந்த இடத்துல, மே சுதான்னு முதல்ல சொன்னார், இப்ப சீதான்னு சொன்னார். என்னுடைய பொண்ணு ஜனகருடைய குலத்திற்கு ஒரு பெரிய பெருமையை சேர்க்க போறா. எதனால, அந்த பொண்ணு யாருன்னா யாரோ இல்ல, சீதை தான் அப்படின்னு சொன்ன. அந்த சீதை என்ன பண்ண போற, எதனால ஒரு பெரிய முக்கியமான ஒரு விஷயம், ஒரு கல்யாணம் நடந்ததுனாக்க அந்த கல்யாணத்துல ஒரு ஒவ்வொருத்தருடைய எண்ணம் ஒன்னு இருக்கும். அந்த மண பெண்ணு நல்ல அழகான ஹேண்ட்ஸமா இருந்துட்டு இருக்கிற கணவன் வேணும்னு ஆசைப்படுவான். அம்மா பெரிய பணக்காரனா இருக்கணும்னு ஆசைப்படுவா. அப்பா நல்ல கொலீனாக இருந்துட்டு இருக்கணும்னு ஆசைப்படுறா. மீதி வந்திருக்கவாள்லாம் எப்படி ஆசைப்படுவா அப்படின்னா, இந்த கல்யாணம் எப்படி இருக்குன்னு வேடிக்கை பார்த்துட்டு மிருட்டான்னு விதரேஜனாகனு நல்ல சாப்பாடு போடுறாளான்னு இவாள்லாம் பார்த்துட்டு இருப்பாளாம். இங்க பார்க்கச்சே முதல்ல சொல்ற ராமம் அப்படின்ன, இந்த ராமம்ன்ற வார்த்தை ராமன்னா அழகன்னு அர்த்தம், எல்லாரையும் சந்தோஷப்படுத்துறவன் அர்த்தம். ஆகையால இவ ஆசைப்படுறபடி இவர் வந்து எப்பேற்பட்டவராக இருந்திருக்கார், அழகானவராக இருந்திருக்கார். ரூபமிச்சதி கன்யகா அப்படின்னாரு. மாதரகா இவர் என்ன பண்ணுவார், தசரதருடைய பையன் இவர், தசரதர் சக்கரவர்த்தி, ஆகையால பெரிய பணக்கார பணக்காரத்து பையன், ஆகையால அம்மாவுக்கு சரியா போயிடுச்சு. தனக்கு வரைச்சே அப்பாவா இருக்கிறதுக்கு குலம் தசரதாத்மஜம் ராமம் தசரதாத்மஜம். பந்தமாக குலம் இச்சந்தின்னு பந்துக்கள்லாம் குலத்தை விரும்புறான்னு சொல்லி சொல்றார். அந்த பந்து இன்னொரு இடத்துல சொல்லச்சு, பிதா வந்து குலத்தை விரும்புறாருன்னு சொல்லிருக்கு. எப்படி ஆனா இருந்துட்டு போட்டோம், இந்த இடத்துல அந்த குலத்திலையும் ஒன்னும் குறவில்லாதவராக இருந்திருக்கா. ரெண்டு பேருடைய குலத்தை பத்தியும் சொன்னதெல்லாம் நேத்தி பார்த்தோம். அப்பேற்பட்ட இந்த சீதையை கொஞ்சம் எதிர நிறுத்தி வைக்கிறேன் நான், உன் எதிர நிறுத்தி வரிச்சு அப்படி தொட்டு சொல்றேன். சீதா எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துட்டே இருக்காளாம். அங்க இருக்கிறவாள்லாம் என்ன ஆச்சரியம் என்ன ஆச்சரியம் அப்படின்னு சொல்லி பார்த்தாளாம். சதஸ்தரவே முனிகணா பரஸ்பர சமாகமே ஹர்ஷேண மகதா யுக்தா ஹர்ஷேண மகதா யுக்தா. இந்த கல்யாணத்தை பார்க்கணும் பார்க்கணும்னு சொல்லிட்டு எங்க இருக்கிறவாளும் வந்துட்டாளாம். அதாவது முதல்ல யாகத்துக்காக வந்தா, யாகத்துக்கு வந்த உடனே யாகம் முடிஞ்சு போச்சு கிளம்பி போலாமோ இல்லையோ, ஒத்தரும் போலையா அப்படியே மொத்த பேரும் இருந்துட்டாளா. இருந்ததோட மாத்திரமில்ல, மீதி பேரையும் கூட்டம் வா, அவளையும் கூட்டம் வா, யாரெல்லாம் யாகத்துக்கு வரலையோ வராது போனா கூட போட்டோம், இதுக்கான கூட்டம் வந்துரும் அப்படின்னா. அனாகூத்தா அத்வரங்கச்சேது அப்படின்னா, யாகத்துக்கு போகணும் அப்படின்னு சொன்னாக்க அவ கூப்பிடணும்னு கிடையாதான். அனாகூத்தா அத்வரங்கச்சேது, கூப்பிடாதே போயிடணுமா. ஆகூதே ஸ்மார்த்த கர்மணி, இந்த கல்யாணம் மாதிரி காரியம் இதுக்கெல்லாம் ஸ்மார்த்த கர்மாக்களுக்கு போறதா இருந்தா கூட்டாதான் போனவா, கூப்பிடாது போக கூடாதான். இன்னைக்கு ஸ்ரீரங்கத்துல ஒரு யாகம் நடக்கிறது, அவெல்லாம் சொன்னா சில பேர் போயிருக்காங்க, இந்த மாதிரி நாளைக்கு யாகம் நடக்கிறது, இன்னைக்கு யாகம் நடந்துட்டு இருக்கு, நாலு நாளா நடந்துட்டு இருக்கு, இன்னைக்கு முடியறது, இதுக்கு போக போறோம் நாங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம், அவசியம் போக வேண்டியதுதான், யாகத்துக்கு போறவா கூட்டு போகணும்னு அவசியம் கிடையாது, கூப்பிடாதே போறதுதான் ரொம்ப நல்லது, ஆகையால போயிட்டு வாங்கன்னு சொன்னே. அனாகூத்தா அத்வரங்கச்சேதுன்னு சொல்லிருக்க முடியல. இவ அது யாகத்துக்கு எல்லாரும் கூட்டாளோ கூப்பிடலையோ இவ மொத்த பேரும் வந்தா. யாகம் முடிஞ்சது அடுத்தது கல்யாணம்ன்றது இது ஸ்மார்த்த கர்மா. இந்த ஸ்மார்த்த கர்மாக்கு ஜனக மகாராஜா சொல்லிருக்கேன் எல்லாரும் இருந்துட்டு போனோம்னுட்டு. ஆனாலும் வந்து அப்போ அவருக்கு தெரியாது ராமர் எப்படி தனுர்பங்கம் பண்ணுவேரா மாட்டேரா, எப்படி கல்யாணம் நிச்சயம் ஆலையே, யாகம் முடிஞ்ச பிற்பாடு தானே இதெல்லாம் கல்யாணம் நிச்சயமாறுது. அப்போ இவாளே தெரிஞ்சுட்டு இவரும் கூப்பிடணும்ன்றது ஒரு வியாஜம் இருந்தாலும் கூட இதை சொல்லி தான் மாத்திரம் இல்ல ஜனகர் எல்லாரும் வான்னு சொல்லிட்டா அந்த எல்லாரும்ல எல்லாருமே அடங்கி போயிட்டோம். ஆகையில எல்லாரும் வந்திருக்கோம். இவெல்லாம் வந்த உடனே இவ மொத்த பேரும் பாத்துட்டு இருக்கலாம், பாத்துட்டு இருக்கிற ஆளுக்கெல்லாம் ஒரே சந்தோஷம். அப்பஸ்வரவே முனிகணா பரஸ்பர சமாகமே ஹரஷே நமஹதா யுக்தா. ஒருத்தருக்கொத்தர் ஒரு சமாகம், பாகவத சமாகம் ஏற்பட்டுதான். அந்த பாகவத்தாள் மொத்த பேரும் ஒன்னா சேர்ந்ததுனால அதனால ஒரு பெரிய சந்தோஷமா. அந்த சந்தோஷத்தினால அவ மொத்த பேரும் ஒருத்தருக்கொத்தர் சந்தோஷத்தோட அப்படியே இருந்தாளாம். இங்க இவர் இயம் சீதா அப்படின்னு இங்க சொல்ற எதிர பார்த்தா ராமன் உட்காந்துருக்கு. இங்க சீதா வசத்தியா ராமர் வசத்தியான்னு இவ மேல என்ன சொல்ல போறன்றது கேட்கறதுக்கு முன்னே இவாளே ஒருத்தருக்கு ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காளாம் என்ன சமாச்சாரம் என்ன நடக்க போறதுன்னா. அப்ப இவர் சொன்ன நிறைய நல்ல ஒரு விவாகம் விவாதிச்ச சமயோரேவ சோபதே என்பதாக சொல்லப்படுகிறது. அந்த விவாதமோ விவாகமோ கல்யாணமோ இவ ரெண்டு பேருக்கும் சமமா இருந்தால்தான், யார் சமமான ஒரு நிலையில இருக்கிறவாளுக்குதான் அது வந்து பிரகாசிக்கும் என்பதாக சொல்லப்படுகிறது. அதாவது பெரிய ஒருத்தன் பெரிய கல்யாணம் பையன் வந்து கல்யாணம், அதாவது பெரிய பணக்காரன், பொண்ணு வந்து ரொம்ப ஏழை, இவா ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிட்டா பையனும் பொண்ணும் விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறான்னாக்கா கல்யாணம் பண்ணிண்டா கூட அதுல ஒரு பெரிய இது தெரியாது. கொஞ்சம் பார்த்தமான சரி ஏதோ பண்ணிக்கிறான் பரவாயில்ல, என்ன பண்றது பையன் விரும்பிட்டான் ஏழையா இருந்தானா இதுவானா. இதே மாதிரி திருப்பி எதிர்பக்கமா இருந்தாலும் இதே சமாச்சாரம் தான், பையன் நல்லா அழகா இருக்கணும் பொண்ணு சாதாரணமா இருந்தாள்னாக்கா அப்பவும் பிரகாசிக்காது. வந்திருக்கிறவாள்லாம் எல்லாம் நல்லா தான் இருக்குது, அந்த கல்யாண ஜோடி தவிர மீதி எல்லாம் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லுவா. இது பையன் நிறைய படிச்சவனா இருப்பான் பொண்ணு படிக்காதவளா இருந்துருக்கிறது, இல்ல பையன் உத்கிருஷ்டமான குலத்துல இருக்கிறவன் பொண்ணு அப்படி இல்லாத இருக்கிறதோ, இல்ல இது எதிர்மறையாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அந்த கல்யாணத்துக்கு எடுபடாது. அந்த கல்யாணம் எப்படி எடுபடும் அப்படின்னு கேட்டாக்க எல்லாரும் ரெண்டு விதத்திலயும் எல்லா விதத்திலயும் ரெண்டு பேரும் சமமாக இருந்தாதான் கல்யாணம் எடுபடும். அது விவாதத்திலயும் வாதத்திலயும் அந்த மாதிரிதான், ஒருத்தர் ரொம்ப கெட்டிக்காரா இருந்து ஒருத்தர் ஒண்ணுமே தெரியாதவாளா இருந்தாக்க ஆரம்பிக்கிட்டே புசுக்குன்னு இவா போயிடுவா, சரி முடிச்சு போச்சுரா வாதம்னு சொல்லி நின்று போயிடும். அந்த மாதிரி இல்லாமல் சமமாக இருந்தாதான் மேல மேல கோட்டி கணக்கில் சொல்லிட்டு வந்தாதான் அந்த வாதம் நல்லா இருக்கும். இந்த இங்க நடக்கிற விஷயத்த எல்லாரும் எதிர இருக்கிறவா பாத்துட்டு இருக்கா. ஜனகர் பெருமையா இயம் சீதா அப்படின்னு சொல்றே ஆச்சரியம்தான், ரொம்ப விசேஷம்தான், இதுல ஒன்னும் தப்பே இல்ல. சதுருஷோ தர்ம சம்பந்தா சதுருஷோ ரூப சம்பதா, இப்படி தர்ம சம்பந்தா சதுருஷோ ரூப சம்பதா ராம லட்சுமணயோ ராஜன்னே சீதா சோர்மிளஜா சஹா. இந்த ராமருக்கு சீதை, லட்சுமணருக்கு ஊர்மிள, இதே மாதிரி மீதி ரெண்டு பேருக்கும் இப்படி எல்லாம் இருக்கிறத பார்த்தோம்னா சமானமான தர்மத்தோட இருந்துருக்கு, சமானமான ரூபம் சதுருஷோ ரூபத்து சதுருஷா சம்பத்து இப்படி எல்லாம் இருந்துருக்கு, ரொம்ப ஆச்சரியமா இருந்துருக்கு, ரொம்ப ஆச்சரியமா இருக்குன்னு எல்லாரும் கொண்டாடுறாளாம். ஆண்டாளுக்கும் ரங்கநாதனுக்கும் கல்யாணம் நடக்கிறது, அதை எல்லாரும் பார்த்துட்டு இருக்காளாம். ரங்கேஸ்வரஸ்ய தவச பிரணயானுரோதாத் அன்யோன்யமால்ய பரிவிருத்திமபிஷ்டவந்த வாசாலயந்தி வசுதே ரசிகாஸ்திரிலோகி நியூனாதிகத்வசமத விஷயைர்விவாதைஹி. அந்த ரங்கநாதனுக்கும் ஆண்டாளுக்கும் கல்யாணம் நடக்கிறது. இந்த கல்யாணம் நடக்கிறதுல மாலை மாத்தல் முக்கியமான ஒரு பிரகரணம். அந்த மாலை மாத்தல் நடக்கிறதா அன்யோன்ய மல்ய பரிவருத்தி மபிஷ்டு வந்தா. இப்ப எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்ணிட்டு இருக்கா. இந்த கல்யாணத்தை பாக்கிறதுக்கோசரம் 33 கோடி தேவதைகளும் மகர்ஷிகளும் எல்லாரும் வந்து நின்றுட்டு இருக்கா. நாம நேற்று கல்யாணம் பார்த்தோம், பங்குனி உத்தரவுத்துக்கு தாயாருக்கும் பெருமாளுக்கும் கல்யாணம், மலையாள நாச்சியாருக்கும் தேவ பெருமாளுக்கும் கல்யாணம். இந்த கல்யாணத்தை பார்க்கறதுக்கு அந்த திருமுற்றம் மொத்தமே அப்படியே மொத்தம் ஒரே கும்பலா இருந்துட்டு இருக்கு. அத்தனை பேருமா தான் சேவிக்கணும் தான் சேவிக்கணும்னு இந்த கல்யாணத்தை சேவிக்கிறதுக்கு காத்துட்டு இருக்காரு. இது அர்ச்சா சமாதியில இருக்கச்சேயே இந்த இதுனாக்கா இன்னைக்கு அவதார புருஷனா இருந்து ராமர் கல்யாணம் பண்ணிக்கிறேன் நேர கல்யாணம் பண்ணிக்கிறேன்னாக்கா 33 கோடி தேவதைகளும் மேல இருந்து பாத்துட்டு இருக்காளாம். அவளுக்குள்ள ஒத்தருக்கு ஒத்தர் ஒரு பெரிய விவாதம் நடக்கிறதா. இங்கேயும் பார்த்தோம்னா ரங்கநாதன் ஆண்டாளும் கல்யாணம் பண்ணிக்கச்சேயும் 33 கோடி தேவதைகளும் பாத்துட்டு இருக்காளாம். அன்யோன்யமல்ய பரிவிருத்தி மபிஷ்டுவந்த வாசாலயந்தி வசுதே ரசிகா ஸ்ரீலோகி. ரங்கநாதனை பாக்கிறா, ஆண்டாளை பாக்கிறார், இவரப்ப ஆண்டாளை பாக்கிறா, ரங்கநாதனை பாக்கிறாளாம். எல்லாரும் ஒத்தருக்கு ஒத்தர் சொல்லிக்கிறாளாம். அவர் நம்பருமாள், அவர் அழகிய மணவாளன், அவரை பாக்குற எதிர ஆண்டாள் இருந்துட்டு இருக்கா, இவள் ஆச்சரியமா இருந்துட்டு இருக்கா. இவ ரெண்டு பேரையும் பார்த்துட்டு அவ சொல்றா ரசிக்கலாம். மொத்த பேரும் சமதா விஷய விவாதை. இது ரங்கநாதன் வசத்தியா ஆண்டாள் வசத்தியான்னு ஒரு விவாதம் ஆய்வாளுக்குள்ள. ரங்கநாதன் தான் வசத்தி அப்படின்றாளாம். சுவாகத்தோதார நேத்திரம், அவர் படுத்துட்டு இருக்க மாதிரி இருந்தா கூட அழகிய மணவாளன் வரச்சேயே பார்த்தவன அந்த தெருக்கண்கள்ல பார்த்தா தெரியறது. பார்த்த உடனே வா வான்னு கூப்பிடுறேர். அவர் மிருது பாஷையா இருந்துட்டு இருக்கார், பூர்வா பாஷையா இருந்துட்டு இருக்கார். அவர் ரங்கநாதன் வசத்தின்னு ஒரு பக்கம் சொல்றாளாம், அந்த பக்கம் சொல்றாளாம் சீதா பிராட்டி சொல்றாளாம். இதுக்கு சீதா பிராட்டி அதாவது ஆண்டாள் பக்கம் இருக்கிறவாள்லாம் சொல்றாள். இவெல்லாம் யாரு, எல்லாம் சீதா பிராட்டினுடைய அம்சம் தான் இவெல்லாம். இவளை பத்தி சொல்லச்சே சொல்ற, இந்த பாரு நீ வாட போட்டு பாரு, ரங்கநாதன் விசேஷமா இவர் விசேஷமா ஆண்டாள் விசேஷமா அப்படின்னு கேட்டாக்க பட்டர் சொல்லிட்டு போயிட்டு லகுதரா ராமஸ்ய கோஷ்டி கிருத்தான்னு. மீதி ராமர் எப்ப பண்ணுவே, ராமர் வசத்தியா சீதா வசத்தியான்னு கேட்டா ராமர் வசத்தின்றதுக்கு காரணம் என்ன அப்படின்னா சரணமே திப்தி சமோகம். யாரா உன் இடத்துல நீதான் புகழ்ன்னு சொல்லி சரணாகதி பண்ணாக்கா அவளை ரக்ஷணம் பண்ற ராமர். ஆகையால் அவர் வசத்தின்ன அந்த வார்த்தை கூட வானா கண் சம்தியால சொன்னாலே போருமா பிராட்டி ரக்ஷணம் பண்ணிடுவா. இவ வசத்தியா அவ வசத்தியா பாத்துக்க, அவர் வசத்தியான்னு பாத்துக்கோங்கன்னு ஒருத்தருக்கு ஒருத்தர பெரிய விவாதம் நடக்கிறதா. அதே மாதிரி எம் சீதா, இங்க சீதைன்னு சொன்ன உடனே எதிர நின்ற உடனே அப்பதான் இவாளும் சீத்தையை பாக்குறா, சீத்தையை பாக்குறா, ராமனை பாக்குறா. ரெண்டு பேரும் பார்த்த உடனே இவ எல்லாரும் ஸ்தோத்திரம் பண்றாளா. என்ன ஆச்சரியமான சம்பந்தம், சதுருஷோ தர்ம சம்பந்தா சதுருஷோ ரூப சம்பதா. இப்படி ராமலக்ஷ்மணையோ ராஜன் சீதா சோர்மிளையா சஹா ரொம்ப நன்னா இருக்கு, ரொம்ப நன்னா இருக்கு அப்படின்னு சொல்லி எல்லாரும் கொண்டாடுறாளா. வைவாகிகம் பிரசம்சந்தி, இந்த விவாகத்தை எல்லாரும் கொண்டாடுறா. அப்பேற்பட்ட ஒரு நிலை இயம் சீதா மம சுதா இயம் சீதா அப்படின்னு. அவ பார்த்து இந்த சீதை தான் நீ சித்தாசிரமத்திலேருந்து ஆரம்பிச்சு தனுர்பங்கம் வரைக்கும் இந்த குதூகலத்துல கோச்சம் யார, இந்த சீதைக்காக தானே நீ இங்கேருந்து எல்லாம் இவ்வளவு தூரம் பண்ணிருக்க, இவள் யார நினைச்சுட்டு இருந்திருக்கியோ அந்த சீதை இவள் தான், வேற ஒண்ணும் இல்ல. என்ன அங்கேயே சொல்லிட்டா, சித்தாசிரமத்துல சொல்லிட்டா, மகர்ஷிகள் எல்லாரும் சொல்லிட்டா, அங்க ஒரு தனுஷ் இருக்கு, அந்த தனுர்பங்கம் பண்றவாளுக்கு சீதா பிராட்டிய கொடுக்க போற என்று சொல்லிட்டா. நேரு உமக்கு ஒரு வியாஜன் தனுர்பங்கம்ன்றது சீதா பிராட்டி அடையணும்ன்றதுக்காக தானே நீ இத்தனை நாளா நினைச்சிருந்த சீதை இருந்துட்டு இருக்கா இவள் தான் தொட்டு சொல்றா. இதே மாதிரி இது ஒரே க்ஷணம் தான் வந்துட்டு போனாலும் வித்யுத் பிரபாம் விசாலாட்சியம் ஸ்னிக்த குஞ்சிதமோ தஜாம், இது கொஞ்சம் தானே தெரியறது அப்படின்னா சசம்பவமா இருந்துட்டு இருக்கச்சே பார்த்தோம்னாக்க இந்த ராமம் பிரதி சொன்ன ஒரே க்ஷணம் வந்தவளா இருந்தாலும் யாரோன்னு நினைச்சுன்றாத இவள் தான் சீதை, இவ என்னுடைய பெண்ணு இயம் சீதா என்று. இல்ல வழியில வரச்சே அவ பிரசாதத்துல நின்னு இருக்கா, அந்த சாளரத்தால பாத்துட்டு இருக்கா, ராமனை பாத்துட்டு இருக்கா. தொள் கண்டார் தோளே கண்டார் தல் கண்டார் தாளே கண்டார். அங்க இருக்கிற பௌர ஜானபதத்துல இருக்கிற மக்கள் மொத்த பேரும் ராமனுடைய தோளை பார்த்தவன்னா வடிவழகுல ஆசிரமிச்சு தோளுடைய அழகுல ஈடுபட்டு அந்த தோளையே பாத்துட்டு இருக்கலாம். திருவடிய பார்த்தவா திருவடியே பாத்துட்டு இருக்கான்னு எல்லாம் சொன்ன. சீதா பிராட்டி பார்த்தா அவளும் தான் பார்த்திருந்தா, அவ எப்படி மைதிலஜனத்துல இருந்திருக்க அவளுக்கெல்லாம் சுலோச்சனமாக இருந்திருக்க அந்த கண்கள்லாம் கண் படைத்த பயனை ஏற்படுத்தினவர் ராமர்னு சொன்னார். இப்ப ராமரும் ஒரு நிமிஷம் நின்று பார்த்தே இந்த ஜாலரத்துல யார் இருக்கான்னா சீதா பிராட்டி. அப்போ அந்த ஜன்னலால பாக்கச்சு முஷா தெரியல, எதிர நிக்கிறா பாரு இவ முஷா வந்திருக்கா பாரு, இவள் தான் அந்த இயம் சீதா, இவள் தான் அந்த சீதை அப்படின்னு சொல்ற. இல்ல இன்னொரு விஷயம், இவர் யாரு அப்படின்னா ராமர் அகம்வேத்மி மகாத்மானம்னு சொன்ன ராமர, தசரத சக்கரவர்த்தி தன்னுடைய பிள்ளைன்னு ராமர பிள்ளை மாத்திரம்தான் ராமர நினைச்சிருந்த. ஆனா விஸ்வாமித்தர் சொல்லச்சே இவர் ராமர் யாருன்னு எனக்கு தெரியும் அப்படின்னுட்டு, ராமர் சாட்சாத் எம்பெருமான் தான் தெரியும்னு சொல்லி சொன்னார். சீதா பிராட்டி வேற யாரு அப்படின்னா வேற யாரும் இல்ல, சீதா பிராட்டி சாட்சாத் மகாலட்சுமி தான். அந்த மகாலட்சுமியாக இருந்து இருக்கிற சீதா இவள் இயம் சீதா என்று சொல்றானா. அதுக்கப்புறமா இவள் இயம் சீதா, இவள் அழகுனால மாத்திரம் ரொம்ப ரொம்ப அழகா இருக்கும், அழகு மாத்திரம் இவள்கிட்ட இருக்குன்னு நினைச்சுக்காத. மம சுதா, என்னுடைய பெண் சீதான்ற வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னு பாக்கணும. சப்தத்துக்கு சீதான்ற சப்தத்துக்கு அர்த்தம் என்னன்னா, இந்த கலப்பையால உழைச்சே உழற வர வரிசை இருந்துருக்கு, அந்த வரிசைக்கு சீதான்னு பேரு. அந்த யாகம் பண்றதுக்காக ஜனக மகாராஜா உழைச்சு அப்போ அவதாரம் பண்ணவளாக இருந்தபடினால இவளுக்கு சீதான்னு பேரு. இயம் சீதா, இவளுடைய அழகு, இவள் அயோனிக, ஒருத்தருடைய கர்ப்பத்துல பிறந்தவள் இல்ல. நீர் வேணா சொல்லிக்கலாம், உமக்கு பிதரம் ரோஷையா மாசான்னு நான் தசரத சக்கரவர்த்திய தகப்பனாக பெருமாள் வரணம் பண்ணி நீ வந்தேன்னாக்க, நீ எப்படி இருந்தாலும் கௌசல்யனுடைய கர்ப்பத்துல 12 மாசம் இருந்து வந்தவர் தான் நீ. ஆனா எங்க சீதா அப்படிப்பட்டவள் இல்ல. இயம் சீதா, இவள் இந்த அவதாரமே அயோனிஜையாக வந்தவள் இவள், ஆகையால இவளை நீ பாரு என்று சொல்றாரா. இயம் சீதா மம சுதா, இது எப்படி இந்த சீதை என்ன என்னுடைய பெண்ணுன்னு சொல்லி சொல்ற, என்னுடைய பெண்ணுன்றதுக்கு தன்னை சொல்றதுக்கு ஒரு விசேஷனம் வேணும். என்ன தன்னுடைய அபிஜாத்தியத்தை பார்த்து சொல்லி சொல்ற, தனக்கு ஒண்ணு இவள் வந்து அழகுனால மாத்திரம் இல்ல, அழகு மாத்திரம் ராமர் கேக்குற மாதிரி அழகு மாத்திரம் இருந்தா போருமா, நல்ல குலத்துல பறக்க வேணாமா அப்படின்னு கேக்குற. என்ன நீ இப்படி சொல்லிட்டு இருக்க, குலத்தை பத்தி என்னத்துக்கு கேக்குற, அழகு போறாதா, ஹிரண்யவர்ணாம் ஹரிணீம் சுவர்ணரஜதஸ்ரஜாம்னு சொல்ற மாதிரி அப்படியே தங்கம் மாதிரி இருந்திருக்காள். என்ன எனக்கு மாத்திரம் என்ன குறைவான், ஆப்ரணகா சர்வ ஏவ ஹிரண்யம்னு சொல்லி நாங்க எங்கேருந்து எதுல இருந்து ஆரம்பிச்சாலும் கப்பியாசம் புண்டரீகம் ஏவமே அக்ஷினின்னு சொல்லிட்டு தாமரை பூ போன்ற திருச்சன்களை உடையவனாக நான் இருந்துருக்கேன், ராமர் இருந்துருக்கேன், அது மாதிரி ஆப்ரணகா சர்வ ஏவ ஹிரண்யமா இருந்துருக்கு, நகத்துல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே அப்படியே பிரகாசமா இருந்துருக்கு, ஆகையால அந்த அழகு மாத்திரம் போருமான்னு கேட்டேரான். இல்ல அபிஜாத்தியத்துக்கும் ஒன்னும் குறவில்ல, அபிஜாத்தியத்துக்கும் இருக்கு. மமசுதா அப்படின்னு சொல்ல அவர் யாரு, ஜனக்கர் எப்படி மிதிலாயாம் பிரதீப்தாயாம்னு சொல்ற மாதிரி அப்பேற்பட்ட பெரிய பிரம்மவித்து, பிரம்மவித்தனுடைய பெண் மமசுதா என்று சொன்னாராம். அந்த பிறவாமையிலும் ஒரு ஏற்றம் இருக்கான், அவன் வசுதா ஒருத்தருடைய கர்ப்பத்துல பிறக்கல, இருந்தாலும் கூட யாரால வளர்க்கப்பட்டவள் என்ன, ஜனக மகாராஜனால வளர்க்கப்பட்டவர். அப்ப சொல்ற, ஒரு மகள் தன்னை உடையேன் உலகம் நிறைந்த புகழால் திருமகள் போல் வளர்த்தேன். அப்பேற்பட்டவள் இவள், திருமகள் போல் வளர்த்தேன்னு சொன்னாலே அவள் மமசுதா என்று சொல்றாராம். சரி, இது ரெண்டும் உம்ம பொண்ணா இருக்கட்டும், இது மாத்திரம் போருமான்னா, பொண்ணா இருந்தா நல்ல ஆபிஜாத்தியம் இருந்திருக்கு, அதுல ஒன்னும் தப்பில்ல, கல்யாணம் பண்ணிக்கிறது வெறும் போகார்த்தமான அழகுக்கு மாத்திரம் அழகுக்காக கல்யாணம் பண்ணிக்கிறதா, அவளுக்கு அனுகூலமாகவும் இருக்கணுமே அப்படின்னா. விவாகத்துல சங்கல்பம் என்ன தெரியுமோ இல்லையோ, தர்ம பிரஜார்த்தம் ரணிமகே என்றுதான் சங்கல்பம். தர்மார்த்தம் ரணிமகே, பிரஜார்த்தம் ரணிமகே, இவளோட சேர்ந்து தர்மம் பண்றதுக்காக இந்த பெண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன். பெண்ணோட சேர்ந்து பிரஜோத்பத்தி பசங்கள் எல்லாம் பெத்துக்கிறதுக்காக கல்யாணம் பண்றேன்னு. இதுல பிரைமரியா முதல்ல சொன்னது தர்மம் தான், அப்புறம் தான் பிரஜ. தர்மார்த்தம் ரிணிமகே பிரஜார்த்தம் ரிணிமகேன்னு சொல்லி சங்கல்பம் அவளோட பண்ணிக்கிட்டே கல்யாணம் பண்ணிக்கிட்டே சொல்றோம். இப்ப இவள் அழகா இருந்துருக்கா, நல்ல குலத்துல பிறந்துருக்கா, ராமருக்குன்னு சில எண்ணங்கள்லாம் உண்டு, சில சங்கல்பங்கள்லாம் உண்டு, அதுக்கெல்லாம் இவள் ஒத்து போவளா? ராமருக்குன்னு ஒரு தர்மம் இருக்கு, மீதி பேருக்கெல்லாம் இருக்கிற தர்மம் இருந்துட்டு இருக்கட்டும், ராமருக்கு இருக்கிற ஒரு தனி தர்மம் இருந்துட்டு இருக்கு, அந்த தர்மத்துக்கெல்லாம் இவள் ஒத்து போவலான்னு அடுத்தது ஒரு சந்தேகம் வருதான். உடனே அதுக்கு சொல்ற சகதர்மச்சரி தவ சகதர்மச்சரி, உனக்கு நீ எப்படி எல்லாம் தர்மத்தை நீ அனுஷ்டானம் பண்றையோ அந்த தர்மானுஷ்டானத்துக்கு ஏற்றவளாக கூடவே இருந்து தானும் அதை நடத்தி வைக்கிறவளாக இருந்திருக்கா அப்படின்னு சொல்லி சொன்னான். அப்படி என்ன இவ பண்ணுவோம், ராமருக்கு இருக்கக்கூடிய அசாதாரணமான தர்மம் என்ன, ராமர் அனுஷ்டிக்கிற தர்மம் என்ன அப்படின்னா, தோஷோ எத்யபி தஸ்ய ஸ்யாத் சதாமேதத் அகர்ஹிதம். இப்படி ஒருத்தன் கணக்கு சரணாகதி பண்ணிட்டான்னாக்கா, சரணாகதி பண்ணவன் இடத்துல ஏதனா தோஷம் இருந்ததுன்னா கூட அந்த தோஷத்தை பாராமல் அவனை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றுதான் மகான்கள்லாம் சொல்லின்றிருக்கார். அந்த மகான்களுடைய வார்த்தை பிரகாரத்துக்கு பெருமாள் என்ன பண்ணுவேர்னு கேட்டா, எப்பவுமே கைவிட மாட்டேன், அப்படிப்பட்ட ஒரு தர்மத்தை சரணாகதை ரட்சணம்ன்ற தர்மத்தை அனுஷ்டிக்கிறவர் பெருமாள் என்று சொன்னாராம். அப்போ இவள் மாத்திரம் என்ன, நகஸ்டின் அபராத்தியதி தோஷோ எத்யபி தஸ்ய ஸ்யாத்னு சொல்ற, தோஷம் இருந்ததுன்னாக்கா இருக்குமோ இல்லையோ இருக்காதோ தெரியாது, இருந்ததுன்னாக்கா கூட அப்படின்னுட்டு இவள் நிச்சயமா தோஷமே இருந்ததுன்னாக்கா யார் லோகத்துல தப்பு பண்ணாதவா இருந்திருக்கா, ஆகையால தப்பு பண்ணா கூட பரவாயில்ல, தப்பு பண்ணாலும் பரவாயில்ல, அவளை பண்ணணும்னு நிச்சயமாவே சொல்றவளாக இருந்திருக்கிறவா, சரணாகத ரட்சணத்துல ராமரையும் விஞ்சி அனுஷ்டிக்கிறவளாக இருந்திருக்கிறவள் அப்படின்னு சொன்னார். அதுக்கப்புறமா சொல்ற பிரதீட்சதை நாம் பத்ரந்தே, இப்படி சௌந்தர்யம் அபிஜாத்தியம் தர்மாச்சரணம் சீலத்துவம் இதெல்லாம் இருந்தா கூட உன்னுடைய அனுமதி இல்லை அப்படின்னாக்க, அதாவது அனுமத்தியபாவாத் நைனாம் பிரதிகிண்ணாமி தித்ராகன்னு சொல்ற. இப்ப ஜனக மகாராஜா சொல்லணும், எதிர நிறுத்திட்டு ஈயம் சீதான்னு சொல்லிட்டார், சகதர்மச்சரி தவான்னு சொல்லிட்டார். இது சொன்னா சரி, அப்ப உடனே சரி அப்படி என்ன எடுத்துட்டு வருதா ஐச்சும் போயிருதா அப்படின்னா, அந்த ஜனக மகாராஜா அவருடைய பர்மிஷன் வேணும், அவர் எடுத்து தாரவாத்து கொடுக்கணும், அப்பதானே நான் எடுத்து இந்த சீதா பிராட்டி அழைச்சிக்க முடியும் அப்படியே நின்று இருக்காராம் பெருமாள் ராமன். அப்ப அதுக்கு பதில் சொல்றாராம், பிரதீட்சதை நாம் பத்ரந்தே பிரதீட்ச நீ கிரகான அழைத்துக்கொள் எடுத்துக்கொள் அப்படின்னா, இதுக்கு என்னன்னா நான் கொடுக்கறேன்னு ததாமின்னு சொல்லல, எடுத்துக்கோன்னு சொல்றேன். ததாமின்றதுக்கும் எடுத்துக்கோன்னு சொல்றதுக்கும் வித்தியாசம் இருந்துட்டு இருக்கு. ததாமின்னு சொன்னாக்க தன்னுடைய சொத்தமா இருக்கு, தன்னுடைய சொத்தமா இருக்கிறத எடுத்துக்கோன்னு சொல், அதை நான் உனக்கு கொடுக்கறேன்னு சொல்றேன். எடுத்துக்கோன்னு சொல்லச்சே அது தன்னுடைய சொத்தமாவும் இருக்கலாம், தன்னுடைய சொத்தமா இல்லாதையும் போலாம். பிரதீட்சதை ஏனாம் பத்ரந்தே அப்படின்னு, ஏனாம் பிரதீட்சதன்னா ஏன்னா ராமரும் சீதையும் விட்டு பிரியாதவாள் இவா, ஏன்னா அவருக்கு தெரியும், ஜனக மகாராஜாவுக்கு தெரியும், விஸ்வாமித்திரருக்கு தெரியும், இவர் ராமர் யாரு சீதை யாருன்னு தெரியும். ஆகையால யார யார் கொடுக்கறது, இது இவளுக்கு இவா ரெண்டு பேரும் சொல்லச்சே பாஸ்கரேன பிரபாயதான்னு சொல்ற, சூரியனும் சூரியனுடைய காந்தியும் எப்படி விட்டு பிரியாததாக இருந்திருக்கோ அந்த மாதிரி சீதையும் பெருமாளும் சக்கரவர்த்தி திருமகனும் இவா ரெண்டு பேரையும் மறுபடியும் சேர்த்து வைக்கிறேர், அவ்வளவுதான் பண்றேர் அப்படின்னா, பத்ரந்தே அப்படின்னா நீர் என்ன கொடுக்கறது, அவர் சொத்த சித்தையா இருந்திருக்கா, அயோனுக்கியா அவர் பிறந்திருக்கா, அவரை போய் நீ எடுத்துக்கோன்னு நீர் என்ன சொல்றது அப்படின்னு கேக்குற மாதிரி நினைச்சிட்டு ராமர் ஒரு கால் அந்த மாதிரி இதுவரை நினைச்சிட்டு பத்ரந்தே அப்படின்னா உமக்கு மங்களம் உண்டாகட்டும்னு அவருடைய கோபத்தை சாந்தோவச்சனம் பண்றான் ஜனக மகாராஜா. இல்ல இவள் எப்படி இருந்திருக்காருன்னா, இப்பேற்பட்ட கல்யாண குணங்களோடையும் அழகோடையும் தர்மாச்சரணத்தோடையும் சீலத்தோடையும் இருந்துருக்கிற இந்த சீதா பிராட்டிய நீ கணக்கு கைப்பிடித்தால் உனக்கு எல்லா மங்களமும் ஏற்படும். அதுக்காக தான் சொல்றேன், சீதா ஒன்னும் சாதாரணம் இல்ல. அவ அகையால பத்ரந்தே சரி, இவ்வளவு ரொம்ப விசேஷமா அப்படின்னா பாணி கிருஷ்ண பாணினா இவருக்கு பக்லம் பத்ரந்தேன்னு மங்களத்தை சொல்ற. இவர் ரெண்டு பேரும் பார்த்துட்டு இருக்கா, சீதா பிராட்டிய பாக்குற அங்க இருக்கிற மொத்த மகர்ஷிகளும் பார்த்துட்டு இருக்கா, ஊர்ல இருக்கிற ஜனங்கள் மொத்த பேரும் பார்த்துட்டு இருக்கா. அவ்வளவு பேரும் ராமர் இடத்துலயும் சீதையின் இடத்துலயும் பிரீத்தி இருக்கிறவா தான் அவ்வளவு பேரும் பார்த்துட்டு இருக்கா. யார் கண்ணான திருஷ்டி விழுந்துருச்சுனாக்கா என்ன பண்றதுன்னு கனக மகாராஜாக்கு ஒரு பயம் வந்துருத்தான். அதுக்காக தான் பத்ரந்தே என்பதாக சொன்னார். அந்த திருஷ்டி தோஷம் எல்லாம் எதுவும் வரக்கூடாது, உமக்கு சர்வ விதமான மங்களமும் ஏற்படணும் அப்படின்னு சொன்னார். இப்ப என்னாச்சு, சீதா பிராட்டி அத்தியாச்சரியமான அழகோட கூட இருந்திருக்கிறவா, சௌந்தரியத்தோட இருந்திருக்கிறவள். அந்த சௌந்தரியத்தோட மாத்திரமில்ல, நல்ல குலத்துல ஆபிஜாத்தியத்துல பிறந்தவளாக இருந்திருக்கா. சரி, இது ரெண்டு மாத்திரம் இல்ல, ராமர் எப்பப்பல்ல எந்தெந்த தர்மத்தை அனுஷ்டிக்கிறாரோ அந்தந்த தர்மத்துக்கெல்லாம் உறுதுணையாக இருந்து கொண்டு அவளும் அனுஷ்டிக்கிறவளாக இருந்திருக்கா. அப்பேற்பட்டவள், அவளை பிரதீட்ச அவ அயோனிஜியாக இருந்திருக்கிறதுனால நீ ஸ்வீகரிச்சுக்கணும் எடுத்துக்கணும், நான் கொடுக்கறேன்னு சொல்றது இல்லாத நீ ஸ்வீகரிச்சுக்கணும்னு சொல்லிட்டு உமக்கு மங்களம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்லி சொன்னார். இவ்வளவு தூரம் சொன்ன பிற்பாடு சரி எப்படி கல்யாணம் பண்ணிக்கிறதுன்னா, கல்யாணத்துல எத்தனையோ விவாகம் இருக்கு, பிராம விவாகம், ராட்சச விவாகம், காந்தர் விவாகம் அப்படின்லாம் விவாகங்கள்லாம் இருந்துட்டு இருக்கு. இப்படி நாங்க பாத்துட்டே இருந்துட்டு நீ தூக்கி போய் கல்யாணம் பண்ணிக்க போறியா அப்படின்ற, அங்க அது கிருஷ்ணன் இல்ல இது ராமர். இந்த அவதாரத்துல ராமர் சில கோட்பாடுகள் எல்லாம் கடைபிடிக்கிறார். அவ அப்பா அம்மா எல்லாம் அவ அப்பா அம்மாவோ அண்ணனோ அவெல்லாம் ருக்மிணிய கிருஷ்ணனுக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்கல, சிசுபாலனுக்கு தான் கல்யாணம் பண்ணி. அண்ணாந்து இருக்கவே சிசுபாலன் பார்த்து ஏமாத்தி தூக்கி வந்துட்டேன், சிசுபாலனை ஏமாத்திட்டு ருக்மிணி பிரட்டியோ பெருமாள் தூக்கி வந்துட்டேன், கண்ணன் தூக்கி வந்துட்டேன், அந்த மாதிரி எல்லாம் தூக்கிண்டெல்லாம் போசல, அதெல்லாம் ராட்சச விவாகம் காந்தர் விவாகம் அதுல அடங்கினது. நான் கொடுக்கறேன், நீ கல்யாணம் பண்ணிக்கோ, எதிர ஒரு பிராம விவாகம் மாதிரி நல்ல சட்ட நல்ல விவாகம் பண்ணிக்கணும். பாணி கிருஹீஷ்வ பாணினா பாணி கிருஹீஷ்வ அப்படியே நீ கைய பிடிச்சிட்டு இவளுடைய கைத்தளம் பத்தணும். அதுக்காக தான் சொல்ற பாணினா பாணி கிருஹீஷ்வ, இந்த பாணினாலே அந்த அவளுடைய கைய பிடிச்சுக்கணும். இதுல கூட எவ்வளவு தர்மசாஸ்திரங்கள் அங்கங்கள்லாம் நிறைய சொல்லிருக்கு. கல்யாணம் பண்ணிக்கச்சு விரலை பிடிச்சுக்கிறது, விரலை மாத்திரம் இல்ல அந்த கீழே இருந்து அந்த பாணி கை தளம் இருந்துருக்க உள்ளங்கை இருக்க அந்த உள்ளங்கைய பிடிச்சுக்கிறது, இதுக்கெல்லாம் இருக்கு. ஒவ்வொன்னுக்கும் ஒரு பலன் சொல்லிருக்கு. வெறும் உள்ளங்கை விரலை மாத்திரம் பிடிச்சிருந்தாக்க எதி காமையேத ஸ்திரீரேவ ஜனையேயம் மீதி அங்குளீரேவ கிருஹியாத்து மொத்தமொத்திய கல்யாணம் பண்ணிக்கிறான். இந்த கல்யாணம் பண்ணிக்கச்சு இவள் மூலமாக பெண் குழந்தையே பறக்கணும்னு ஒருத்தன் கணக்கு ஆசைப்பட்டான்னாக்க அப்போ உள்ளங்கைய பிடிச்சுக்க வேணாமா, விரலை பிடிச்சுட்டா போருமா. எதி காமையேத்த ஸ்திரீரேவ ஜனையேயம் மிதி அங்குளீரேவ கிண்ணியாத்துன்னு விரலை மாத்திரம், அப்போ விரலை மாத்திரம் தான் பிடிச்சுக்கணுமா. இப்போ இங்க எங்க யாருலாம் பெண் குழந்தை பிள்ளை ஆண் குழந்தை எல்லா குழந்தையும் ஓடணும்னு ஆசைப்படுறவாளா இருந்தாள்னாக்க அப்போ கைத்தளத்தை பிடிச்சுக்கணுமா. பாணிங்கிற பாணினா வாத்தியார் இதெல்லாம் சொல்லணும், கைய பிடிச்சுக்கோங்க அப்படின்னு ஒட்டு மொத்தமா சொல்லிட்டாள்னாக்கா யார் வெறும் பெண் குழந்தை மாத்திரம் பறந்ததுன்னா ஒரு கால அவ விரலை மாத்திரம் தான் பிடிச்சிருந்தாலோ என்னமோ தெரியல. இதெல்லாம் தர்மசாஸ்திரம், இது ஒன்னும் பொய் சொல்லாது. ஆனா இவருக்கு அந்த ஆசை இல்ல, பெண் குழந்தை மாத்திரம் இவாளுக்கு பறக்கணும்னு ஆசை இல்ல, பிள்ளை குழந்தையும் சேர்த்து பறக்கணும்னு ஆசை. அதையால பாணி கிருஹீஷ்வ பாணினா அப்படின்னா பிரதீட்சதை நாம் பத்ரந்தே பாணி கிருஹீஷ்வ பாணினா. இது இங்க சீதா பிராட்டியினுடைய கல்யாணம், இந்த நடக்கிறது இப்பேற்பட்ட ஒரு சன்னிவேசம். ஆனா இந்த கல்யாணத்துல இதெல்லாம் சொல்லிருக்காரு, தாலி கட்டுறத பத்தி சொல்லவே இல்லை. அதாவது நாம இப்ப எல்லாம் முக்கியமா நாம நினைச்சிட்டு இருக்கோம், கல்யாணத்துல திருமங்கல்ய தாரணத்தை முக்கியமா நினைச்சிட்டு இருக்கோம். ஆனா அந்த திருமங்கல்ய தாரணம்ன்றது எப்ப வந்தது அப்படின்றத பாக்கணும். ஆபஸ்தம்பருடைய இது பிரகாரத்துக்கு திருமங்கல்ய தாரணம் கிடையாது, வேற இடத்துல சொல்லிருக்கிறத வச்சுதான் திருமங்கல்ய தாரணம் நடக்கிறது. அப்ப அந்த திருமங்கல்ய தாரணம்ன்றது ஒரு கால விசேஷத்துல வந்திருக்கு. சுவாமி தேசிகன் காலத்துல மாங்கல்ய சூத்திரம் இவ பிப்ரதி கிங்கரத்துவம்னு சொல்றாரு, யாதாபிரயத்திலயும் திருமங்கல்ய தாரணம் பண்றதா சொல்லி சொல்றாரு. அங்க ஆண்டாள் நாச்சியார் காலத்துல கூட இருந்ததான்றது சந்தேகமா தான் இருக்கு. மத்தளங்கொட்ட வரிசிங்கம் நின்னோதே முத்தடை தாமம் நிறைதாழ்ந்த பந்தற்கு மைத்துனன் நம்பி மதுசோதனன் வந்து என்னை கைத்தளம் பற்ற கனா கண்டேன் தோழி நான் சொல்ற. என்னை கைத்தளம் பற்ற அப்படின்னா பாணிகிரகணத்தை சொல்ற, பாணிகிரீஷ பாணினான்றத சொன்னார். சரி இதுக்கு அப்புறமா என்ன பண்ணா அப்படின்னா கைத்த வாய் நல்லார் நல்ல மறையோதி மந்திரத்தால் பாசிலாய் நாணல் படுத்து பருதி வைத்து காய்ச்சின மகளிரு என்னான் என் கைப்பற்றி. அவர் பெரிய யானை மாதிரி இருந்துருக்காராம். அவர் என்னான் என் கைப்பற்றி தீவலம் செய்ய கனா கண்டேன் தோழி நான் அம்மி மிதிக்க கனா கண்டேன் தோழிந்தார் அருமுகன் அச்சுதன் கை மேல் என் கை வைத்து பொறிமுகம் தட்ட கனா கண்டேன் சொன்னான். எங்கேயான மாங்கல்ய தாரணம் பண்ண கனா கண்டேன் தோழினான் அவர் சொன்னாளா தம்பள்ள இல்ல. இது கால விசேஷத்துல ஏற்பட்டது. ஆனா இது எல்லாம் நடக்கிறது இங்க முக்கியமான ஒரு விஷயம் கன்னிகாதானம். கன்னிகாதானம் பாணிகிரகணம் இதெல்லாம் தான். இந்த பாணிகிரகணத்தை சொல்றார். இந்த இடத்துல பாணிகிரகணம் முக்கியமா இருக்கிறபடினால இயம் சீதா மமசுதா சகதர்மச்சரி தவா பிரதீச்சை நாம் பத்ரந்தே பாணிங்கிருஷ பாணினா பதிவிரதா மகாபாங்கேவானுகதா சதா இத்யுக்த்வா பிராக்ஷிபத்ராஜா மந்திரபூதம் ஜலம் ததா. இப்படி ஜனக மகாராஜா கல்யாணம் பண்ணி வச்சார் இவாளுக்கு ராமருக்கும் சீதைக்கும். அதுக்கப்புறமா அங்கேருந்து கூப்பிடுறாராம் லக்ஷ்மணா கிச்சபத்ரம் தேவோன்மிளாமுத்யதாம் மயா பிரதீட்ச பாணி கிருஹீஷா மாபூத் காலஸ்ய விபர்யயா. லக்ஷ்மணா நீ சீக்கிரம் வா, ஊர்மிழ உனக்காக காத்துன்னு இருக்கா அப்படின்னா ஊர்மிழா முத்தியதாம் மயா பிரதீட்ச பாணி கிருஹீஷ்வா அவ கைய நீ பிடிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாராம். அந்த பாணி கிரகணம் பண்ணிக்கோ அப்படின்னா மாபூத் காலஸ்ய விபர்யயா. இவர் இங்க சீதையும் ராமனையும் பார்த்துண்டு திருப்பி திருப்பி பார்த்துண்டு நாழி பண்ணிட்டு லக்ஷ்மண பார்த்து சொல்ற, லக்ஷ்மணா நீ சீக்கிரமா ஒரே கணம் காலம் முகூர்த்தம் போயிட்டு போறது சட்டன்னு பாணிகிரகம் பண்ணிட்டு அப்படின்றாராம். யார் மேல தப்பு? லக்ஷ்மண பாவம் அப்போ முற்றும் பாத்துட்டு இருக்கு. எனக்கு கணக்கு இன்னைக்கு கல்யாணம் வைக்காது, இன்னொரு நாள் கல்யாணம் வச்சாலுனாக்கா நான் ராமனோட கூடயே நான் அல்லாடின்னு இருப்பேன். என்ன தனியா போய் எனக்கு இன்னைக்கு கல்யாணம்னு வச்சதுனால இன்னொரு மூட இல்ல நான் உட்காந்து இருக்கேன். நான் இவர் எப்படா கூப்பிட போறாரு, எப்போ ஓர்மலை கொடுக்க போறேன்னு நான் காத்துட்டு இருக்கேன். இவர் நாழி பண்ணிட்டு என்ன போய் சொல்றாரு, வர் மாபூத் காலத்து விபரியகன்னு லக்ஷ்மணர் ஒரு கால் மனசுக்குள்ள நினைச்சுட்டாரோ என்னமோ தெரியல. தமேவ முக்தா ஜனகோ பரதன் சாபியபாஷத்தார் அங்கே பரதரை கூப்பிடுறாராம். கிருஹாண பாணி மாண்டவியந்தன பாணினா ரகுநந்தனா மாண்டவியனுடைய கைய நீ பத்துக்கோ, நீ பாணி கிரகணம் பண்ணிக்கோ கல்யாணம் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டானா. சத்ருக்ன் சாபி தர்மாத்மா அப்ரவீத் ஜனகேஸ்வரா சுதகீர்த்திய மகாபாஹோ பாணி கிருஹீஷ்வ பாணினார். சத்ருக்ன கூட்டு சொல்லேரா, இதோ சுதகீர்த்தி காத்துன்னு இருக்கா, இவளுடைய பண்ணிக்கோ, இவளுடைய கைய பிடிச்சுக்கோன்னா. இது கல்யாணத்துல முக்கியமான ஒரு பார்ட் என்னன்னா பாணி கிரகணம் தான். இதுல விரதத்துல முக்கியமான விஷயம் நாந்தி, பித்திருக்களை பூஜை பண்றது. அந்த பித்ரு பூஜை இல்லைன்னாக்க அதுக்கு ஒரு விசேஷம் கிடையாது. நாம எல்லாம் நினைச்சிட்டு இருக்கோம் பித்ரு பூஜைன்னா சிராத்தம் ஒண்ணுதான்னு நினைச்சிட்டு இருக்கோம், அது சிராத்தம்னாலே ஒரே அச்சோன்யம். அப்படி கிடையாது, இது நாந்தின்னு பேரு. இந்த இடத்துல இங்க பண்ற சிராத்தத்துக்கு பித்ருக்களை உத்தேசிச்சு பண்ற சிராத்தத்துக்கு நாந்தின்னா மங்களம்னு அர்த்தம். நாந்தி சோபனம் சோபனம் சோபனம்னு சொல்லி முடிப்பா, மங்களம் மங்களம் மங்களம்னு சொல்லி முடிப்பா. அதனால இது விருத்தி, இது நமக்கு நல்லது ஏற்படுறதுக்காக பண்றது. அதே மாதிரி கல்யாணத்துல பாணி கிரகணம், இந்த பாணி கிரகணத்தை சொல்ற சர்வே சர்வே சுசரிதம் பத்னி சந்து காக்குஸ்தாம் மாபூத் காலஸ்ய விபர்யயம். சிக்காகோ வம்சத்துல பிறந்தவர்களாக இருந்து நினைக்கிறேன். நீங்க எல்லாரும் சீக்கிரம் வாங்கோ சீக்கிரம் வாங்கோ, நாங்க நாலு பொண்ணை வச்சிருக்கோம், நாலு பொண்ணையும் நீங்க பாணிகிரகணம் பண்ணிட்டு காலம் தாழ்த்தாமல் நல்ல முகூர்த்தத்துல கல்யாணம் பண்ணிட்டு எல்லாரும் நல்லபடியா இருக்கின்ற இருக்கணும்னு சொல்றாளாம். ஜனகசிய வச்சுருத்வா பாணியின் பாணிபீர ஸ்பிருஷன் சத்வரஸ்தே சதசிருணாம் வசிஷ்டஸ்ய முதே ஸ்திதாம். தின அப்படியே கைய பிடிச்சுக்கிறதுன்னா இதுக்கு மந்திரம் இருக்குது, பாணி கிரகணத்துக்கு மந்திரம் இருக்கு. எல்லாத்துக்கும் சேர்ந்து நாங்க வசிஷ்டர் நின்று இருக்கிறோம், வசிஷ்டர் மந்திரத்தை சொல்லிட்டு இருக்கிறோம். வசிஷ்டர் மந்திரம் சொல்ற இவ எல்லாரும் கல்யாணம் பண்ணிக்கிறா, ஒவ்வொருத்தரும் அவ மனைவிகளுடைய கைய பிடிச்சிட்டு நாலு பேரும் நாலு ஜோடி அங்க வந்துருத்தான். அக்னிம் பிரதட்சிணீ கிருத்த வேதிம் ராஜானமேவ, அந்த அக்னிய பிரதட்சிணம் பண்ற அங்க இருக்கிற சபையில இருக்கிறவாள்லாம் பிரதட்சிணம் பண்ற, அங்க இருந்துட்டு இருக்கிற ராஜா தசரத சக்கரவர்த்திய பிரதட்சிணம் பண்ற, ரிஷி ஸ்ரீவ மகாத்மானுசத்தமா பிரதட்சிணம் பண்றதோட நிறுத்திடல, அவ மொத்த பேரையும் சேவிக்க வைக்கிறாளாம். இது கல்யாணத்துல ஒரு பெரிய தண்டனை. யார் கல்யாணம் பண்ணுகிறாளோ உபநயனம் பண்ணுகிறாளோ அந்த பண்ணிக்கிறவாள்லாம் யார் யாரெல்லாம் பெரியவாள்லாம் வந்திருக்காளோ மொத்த பேரையும் சேவிக்கணும்னு உபநயனம் பண்ற பசங்களுக்கு அன்னைக்கு பெரியவாள்லாம் நிறைய பேர் வந்துட்டா வெறும் சேவிக்கிறது மாத்திரம் இல்ல, அபிவாதனம் வேற சொல்லி வைக்கணும். அப்பவே நுற்றுவாயிடும் அந்த குழந்தைகளுக்கு அபிவாதனம், அதுக்குள்ள ஒரு 50 வாட்டி சொல்லியாச்சுனாக்கா அப்பவே நுற்றுவாயிடும். அந்த மாதிரி இவ மொத்த பேரும் அத்தனை மகர்ஷிகளையும் விழுந்து விழுந்து விழுந்து விழுந்து சேவிக்கிறானா. ஆவணி ஆவட்டத்து இன்னைக்கு எவ்வளவு பெரியவாள் இருக்காளோ அவ்வளவு பெரியவாளையும் சேவிக்கணும். அந்த காலத்துல குளம் நிறைய இருப்பாள், அவ மொத்த பேரையும் விழுந்து சேவிக்கணும்ன்றது ஒரு வழக்கம். இந்த கல்யாணம் ஆன உடனே எல்லா பெரியவாளையும் சேவிக்கணும். ஜனக மகாராஜாவை விழுந்து சேவிக்கிறா, தசரத சக்கரவர்த்திய விழுந்து சேவிக்கிறா, அங்க இருக்கிற மகர்ஷிகள் வாசிஷ்டர் விஸ்வாமித்திரன் இருந்துருக்கிற மகர்ஷிகள் எல்லாரையும் நாலு ஜோடியா இருந்துருக்கிற நாலு தம்பதிகளும் விழுந்து விழுந்து சேவிக்கிறாளாம். ரிஷி ஸ்ரீ மகாத்மாத்தி கல்யாணம் நல்லபடியா முடிஞ்சு போச்சு. புஷ்பவருஷ்டி மகத்யாசீதி அந்தரிக்ஷாஸ்வர, இப்படிப்பட்ட ஒரு விசேஷமான கல்யாணம் நடக்குது. ஆகாசத்திலிருந்து புஷ்பவருஷ்டி வருஷித்ததுதான், அவ்வளவு ஆச்சரியமா இருந்தது என்று சொன்னார். இந்த கல்யாணம் முடிஞ்ச உடனே கல்யாணத்துக்காக தானே வந்தார் விஸ்வாமித்ர, அவர் விஸ்வாமித்ர அன்னைக்கு ராத்திரி இருந்துட்டு ராத்திரி பிரவேச ஹோமம் எல்லாம் நடந்தது, அந்த ஹோமம் எல்லாம் முடிஞ்சு அதெல்லாம் பார்த்துட்டு கிளம்பிட்டேறான் அவர். அசராத்திரியாம் வதீதாயாம் விஸ்வாமித்ரோ மகாமுனி ஆபிருஷ்ட்வா தௌச ராஜானோ ஜகாமோத்தர பர்வதம். அங்கேந்து சித்தாசிரமத்திலேந்து வரச்சே சொன்னேன், அங்க வர வழியில ஹிமவத் பர்வதத்தின் கீழே இருக்கிற ஒரு ஆசிரமம் இந்த இடம் தான் எங்க ஊருன்னு சொல்லி சொல்றேன். விஸ்வாமித்ரருடைய ஆசிரமம் எங்க ஹிமவத் பர்வதத்துக்கிட்ட இருக்கு. அவர் அங்கேந்து ஓடி வந்து அயோத்திக்கு வந்து இவர் ராமர் ஆயிச்சும் போய் சித்தாசிரமத்துல போய் யாகத்தை பண்ணிட்டு ராமருக்கும் ராமரையும் சீத்தையும் சேர்த்து வச்சுட்டு கல்யாணத்தை பண்ணிட்டு தன் பாட்டுக்கு பழையபடி அவர் ஆசிரமம் எங்க இருக்கோ அந்த இமவத் பருவத்தின் கீழே அங்க பட்டு போயிட்டேராம். எல்லாருந்தையும் சொல்லிட்டு போயிட்டேராம். ஆபிருஷ்டாதவ் ஜராஜானு ஜகாமோத்தர பருவதம். விஸ்வாமித்ர ராமலக்ஷ்மணாள்கிட்ட சொன்ன, அப்பா ராமலக்ஷ்மணா வாழப்பா, உங்களெல்லாம் நான் சொன்னனும் இல்லையோ கௌசல்யா சுப்ரஜாராமன்னு சொல்லி உன்னை எழுப்பி அழைச்சிட்டு போய் போனேன்னு உன்னை அழைச்சிட்டு வந்தேன், இன்னைக்கு பத்திரமா உங்க அப்பா வந்து ஒப்படைச்சிட்டேன். ரெண்டு பேரா இல்ல ஒவ்வொருத்தரையும் நாலு பேரா ஒப்படைச்சிட்டோம், ஆகையால நான் போயிட்டு வரேன், எனக்கு வந்த காரியம் ஆயிடுத்து என்று சொல்லிட்டு கிளம்பிட்டேராம். ஆசீர்பி பூரயத்வாச்ச குமாராஷ்ட, எல்லாருக்கும் ஆசீர்வாதம் பண்ணிட்டு போறேன். ஸ்வஸ்தி ப்ரஜாப்ய பரிபாலயந்தாம் ந்யாயேன மார்கேண மஹீம் மஹீனா கோப்ராஹ்மணேப்யஃ சுபமஸ்து நித்யம் லோகாஃ சமஸ்தா சுகினோ பவந்து. கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா.